Eureka! Eureka! அழகான பெண்கள் எல்லாம் உன் சாயலில் இருக்க கண்டே, உன் சாயல் இருக்கும் பெண்கள் அழகழக இருக்க கண்டே. நீ ஒற்றை காலில் மட்டும் ஜல் ஜல் கொலுசை அணிந்தாய், உன் மற்றொரு காலில் என்றும் என் மனசை அணிவாய். தப்பு தப்பாய் தமிழில் பேசுகிறாய், ஆனா காதலை மட்டும் சரியாய் சொல்கிறாய். நான் திக்கி திக்கி திணறி ஏதோ பேசுகிறேன், என்னை ஊமையின்றே உனக்குள் சிரிக்கின்றாய். கற்றுக்கொள்ள முடியாத பாஷை உன் பார்வை, கூடி கூடி ரகசியம் உறங்கும் கரநீல கடலோ உன் கண்கள். Baby, don't you know?